ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமஹ. சரணமுபகதானாம் சோயம் ஆதேஷகாரி சமயதி பரிதாபம் சம்முகஃ சர்வஜந்தோஃ சதகுண பரிணாமஃ சந்நிதௌ யஸ்ய நித்யம் வர விதரண பூமா வாரணாத்ரீஸ்வரஸ்ய. சரணம் உபகதானாம் சோயம் ஆதேஷகாரி சமயதி பரிதாபம் சம்முகஃ சர்வஜந்தோஃ சதகுண பரிணாமஃ சந்நிதௌ யஸ்ய நித்யம் வர விதரண பூமா வாரணாத்ரீஸ்வரஸ்ய. எட்டாவது பத்தியம் ஸ்ரீ வேகாசேது ஸ்தோத்திரம். சரி சுவாமி, சரணாதி பண்ண சொன்னீங்கோ, நாங்களும் சரணாதி பண்ணிட்டோம், அதையும் ஞாபகப்படுத்த சொன்னீங்கோ, ஞாபகப்படுத்தின்றோம். இப்போ அதனால் என்ன இப்போ அப்படின்னு கேட்டால், சரணம் உபகதானாம் சோயம் ஆதேசகாரியன்னு சொன்னார். நாம் சரணாகதி நன்றாக செய்து விட்டோமேயானால் பகவான் என்ன பண்ணுறான், நம்முடைய ஆதேசத்தை செய்து காட்டுகின்றான், நம்முடைய ஆணையை அவன் செய்து நிறைவேற்றுகின்றான்னு தாத்பரியம். அவன் காத்துட்டு இருக்கான், நாம தான் என்ன பண்ணோம், கேட்டுட்டு பண்ணுறதில்லை. யோகக்ஷேமம் வகாமியகம் தேஷாம் நித்யாபியுக்தானாம்னு கீதையில் அப்பவே சொல்லிட்டான். தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம், என்னோட எப்பயும் கூடி இருக்கிறவாளுக்கு அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்கிறேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் தம் அப்படிங்கிறான். நாம தான், நமக்கு தான் அந்த விஸ்வாசம் இல்லை. அவன் காப்பாற்றுகின்றான், காப்பாற்றுவேன்னு சொல்லவும் சொல்கிறான், நமக்கு தான் அந்த விஸ்வாசம் ஏற்படணும். அதற்காக சொல்கிறார் சரணம் உபகத்தானாம் ஆதேசக்காரி. இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவர்களுடைய ஆதேசத்தை செய்யக்கூடியவன். சர்வஜந்தோகோ, ஆணைக்கு அருளையின்ற கண்ணரா, அருளையீந்த கண்ணரான்னு அவர் பாடுறார். ஆணைக்கு, அன்று ஆணைக்கு, மனுஷனுக்கும் இல்லை எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய துன்பத்தை போக்குவதற்கு அவன் எப்பொழுதும் சித்தமாக இருக்கின்றான். அதற்கு மேலே அவனை சொல்கிறார், உங்கள் வரதராஜனுக்கே இவன் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் பெருமை அப்படின்னுட்டு. காஞ்சிபுரத்துக்குள்ள என்ன பண்ணுறோம், முதல்ல வரதன சேவிகை ஓடுறோம், மிச்ச தேவதைகள்லாம் மிச்ச எம்பெருமான் தான் அந்த தேவத்தைன்னு சும்மா சொல்கிறோம், அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை, நேராக வரதராஜன் சிரிச்சுட்டு போய்ட்றோம். ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த வரதராஜன் எப்படி இவ்வளோ வரங்களை கொடுக்குறான், உன் பக்கத்தில் இருக்கிறனால்தான். சதகுண பரிணாமக சந்நிதோ எஸ் நித்தியம், உன் பக்கத்தில் இருக்கிறனால தான் 100 மடங்கு அவனுக்கு அந்த இது ஜாஸ்தியாக இருந்தான், அந்த திறமை அவனுக்கு திறன் கிடைக்கின்றதான், அவனுக்கு அந்த பெருமையானது 100 மடங்கு பெருகுகின்றது. இந்த எம்பெருமானுடைய க்ஷேத்திரத்திற்கு மிக அருகில் அவன் இருப்பதனால் அப்படின்னுட்டார். காஞ்சிபுரம் பிரம்மோத்சவம்னா கூட்டம் அலமோதருது, எத்தோத்தகாட்டி பிரம்மோத்சவம்னா கூட்டத்தையே காணும், அங்கே இருக்கிறவா மட்டும்தான் கைங்கரியவரை மட்டும்தான் போகிறான். ஆனால் வாஸ்தவத்தில் இந்த எத்தோத்தகாரி தான் காரணம் அங்கே வரதன் வந்ததுக்கு. பகவான் இங்கே வந்து அணையாக இருந்து கொண்டு அந்த யாகத்தை காப்பாற்றியதனால் அங்கே வரதராஜன் அஸ்திகிரீசன் தோன்றினான், அதனாலேயே அவனுக்கு பெருமை நம்ம சாதிக்கிறார். இப்போ சமயதி, ரெண்டு கிரியாபதம் இருக்கு, முதல்ல சமயதி பரிதாபம் சமயதி, ரெண்டாவது இடத்துல வந்து அஸ்தின்றது நம்ம பாவிச்சுக்கணும், அங்கே அஸ்தியோ பவத்தியோ ரெண்டாவது பாகத்தில் இல்லை, உத்தரார்த்தத்தில் சதகுண பரிணாமக பவதி வர்த்ததே அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும், அஸ்தி இருக்கின்றதுன்னு. முதல்ல சமயத்தி, சமயத்தினா ஒழிக்கின்றான், சாந்தப்படுத்துகின்றான், அது ஒழிக்கின்றான் அர்த்தம். எதை, பரிதாபம் தாபக, தாபம் நம்முடைய துன்பம், பரிதாபம்னா சுத்திலும் இருக்கக்கூடிய நம்முடைய துன்பத்தை சமயத்தி போக்குகின்றான். யார் அப்படின்னு சொன்னால் சம்முக, சம்முகம் நம்ம பார்த்து நம்ம எதில் இருக்கக்கூடிய அர்த்தம். பகவான் எப்போதும் நம்ம நோக்கின்னு தான் இருக்கான், வரமாட்டானா இந்த இடத்துல பார்த்துட்டுருக்கானா, நாம் தான் என்ன பண்ணுறோம், விமுக திரும்பி இண்டு போயின்ட்டுருக்கோம். நாம் என்ன பண்ணுறோம், பகவானுக்கு திரும்பிண்டு பிரகிருத்திக்குள்ளேயே போயிட்டுருக்கோம், டீப் இன்ட்டு பிரகிருத்தி போயின்ட்டுருக்கோம். அந்த பக்கம் திரும்பினா பகவான் இருக்கான், நம்ம திரும்ப மாட்டேன்றோம், அவன் இன்னமும் திரும்பின்னு தான் இருக்கான். யார் சம்முகாக இருந்து கொண்டு நம்முடைய துன்பத்தை எல்லாம் ஒழிக்கின்றான்னு கேட்டால், சஹ அயம் அப்படிங்கிற, சஹ அயம் தான் சோயம் நைட்டு சந்தினால சஹ அயம் சோயம். இது விசேஷம் சம்ஸ்கிருதத்தில், சோயம் சஹா அயம்னு சொன்னால் அவன் ஆன இவன் அப்படின்னு அர்த்தமாகுது. என்ன அவன் ஆன இவன் அப்படின்னு சொன்னால், அத்தகைய எம்பெருமான் அர்த்தம். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சஹ அங்கேயும் ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டிருக்கின்றான். அவ்வளவு பெருமைகள் நித்தி விபூத்தில் இருக்கான். அவனைதான் இவன் அயம். அந்த பரரூபமான எம்பெருமான் தான் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட இவன் சோயம்ன்றது ஒரு விசேஷமா பயன்படுத்துவார் சாஸ்திரத்துல. சோயம் தேவதத்தா, தேவதத்தன் நம்முடைய கிளாஸ்மேட் கூட படித்தான். நமக்கு 50 வயசு ஆறுது. எங்கேயோ போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம், பார்த்தா அங்கே தேவதத்தன் வரான். பார்த்தா அடையாளமே தெரியல. ஹாய் ஐம் தேவதத்தா அப்படின்னு சொல்கிறான். வச்சுக்கோங்க, அகம் தேவதத்தா அப்படின்னு சொல்கிறோம். பார்க்குறோம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் எங்கன்னு இப்போ பிடிபடலை. பேச ஆரம்பிக்கிறோம், எங்கடா எங்கே படித்த, என்ன பண்ணேன்னா, அந்த மாதிரி இந்த ஸ்கூலில் படித்த, இந்த காலேஜில் படித்தேன்னா, ஹே நீயா அந்த தேவதத்தனா அப்படின்றோம். அதான் சஹா அயம் தேவதத்தா, அந்த இந்தன்னு சொன்னால் அப்பொழுது நம்முடன் படித்த அந்த தேவதத்தனை இப்போ பார்க்குறோம், ஆனால் அடையாளம் தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கன்க்ளூஷன், ஓ அவன் தான் நான் நீ அப்படின்றோம். அது மாதிரி இந்த இடத்துல என்னன்னு கேட்டால், அந்த ஆதியன் சோதி உருவை அங்கே வைத்து இங்கே பிறந்த நாயவாள் சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட விசேஷங்களை உடைய இந்த எம்பெருமான் என்ன விசேஷம் அவனுக்குன்னு சொன்னால், சரணம் உபகதானாம் ஆதேசகாரி. இப்போ போன பத்தியத்தில் பார்த்தோம், ஷரணம் உபகதா ஸ்மக, ஷரணம் உபகதாக வயம் அஸ்மாக்கம்னா நம்முடைய. அப்படின்னாச்சு ஷரணம் உபகதானாம், ஷரணம் அடைந்தவர்களான் நம்முடைய ஆதேசகாரி. நாம் கட்டளையிட்டால் அதை அவன் செய்கின்றானாம். ரெடியாக காத்துட்டுக்கான பகவான் அடியேன் அப்படின்னு அவன், நம்ம அடியேன் சொன்னால் அடியேன் அடியேன் என்ற பகவான், காரின செய்பவன் அர்த்தம், ஆதேசகாரி. சர்வஜந்தோஹோ எல்லா பிராணிகளுக்கும், மாதங்க மானுஷ பிதான விசேஷ ஹேத்துன்னு வரதராஜ பஞ்சாசத்தில் சாதிக்கிறார். பகவானத்தில் போயிட்டு சத்வம் சயேவ ரமசா, என்பா எல்லாம் அதே தான், நீ அந்த பெருமான் தான், உலகத்தில் கருடன் அதே கருடன் தான், எல்லாம் அதேவா இருக்கு, யானைக்கு மட்டும் காப்பாற்றின, அது யானைன்றதுனால நான் மனுஷன்னால என்கிட்ட வராமல் இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் உனக்கு பொது தானே, அது மாதிரி இவன் எல்லாருக்கும் பொது. சர்வஜந்தோஹோ ஜந்துஹு ஜந்தோஹோ ஆறாம் வெற்றி, எல்லா ஜந்துக்களுக்கும் எதிரில் நின்று கொண்டு அவர்களுடைய பரிதாபத்தை உயிக்கின்றான். அதற்கு வேற ஒன்று சொல்லட்டுமா, எஸ்ய சந்நிதௌ, எஸ்யன்னு சொன்னால் இந்த எம்பெருமானுக்கு, எந்த எம்பெருமானுடைய சந்நிதௌன சந்நிதியில், சந்நிதிஹி அதனுடைய சத்தமிய பக்தி, எவருடைய சந்நிதியில் இருந்து கொண்டு வாரணாதிரீஸ்வரஸ்ய, வாரணம்னா யானை, அத்ரின மலை ஆனைமலை, வாரணாத்ரி அப்படின்னா ஆனைமலை, ஈஸ்வரஸ்ய வர்ணாத்ரீஸ்வரஸ்யன்னு அது சந்தினால அப்படி வாரண அத்ரி சேர்ந்து வர்ணாத்ரி, வர்ணாத்ரி பிளஸ் ஈஸ்வரஸ்ய வர்ணாத்ரீஸ்வரஸ்யன்னு ஆயிடுத்து. அப்படி அந்த அத்திகிரி அருளாள பெருமாள் இருக்கானே, அவனுக்கும் வர விதரண பூமா, விதரணம் பண்றதுன்னு சொன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றது, கொடுக்கறது, இந்த வரங்களை எல்லாம் அளிக்கக்கூடிய பூமான அந்த இடத்துல பெருமை, சக்தி பெருமை. நித்தியம் எப்பொழுதும் சதகுண பரிணாமக வர்த்ததே, 100 மடங்கு குணம்னா அந்த இடத்துல மடங்குன்னு அர்த்தம், மல்டிப்ளிகேஷன், சதகுண இந்த இடத்துல 100 மடங்காக பரிணாமத்தை அடைந்து பெருகி இருக்கின்றதோ அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் என்ன பண்றான், சமயத்தி பரிதாபம், அனைத்து ஜீவராசிகளுடைய தாபத்தையும் அவன் போக்குகின்றான்னு தாத்பரியமாச்சு. சமயத்தி சமு உபசமயன் தாத்து, அன்வயத்தை பார்த்தோம்னா சரணம் உபகதானாம் ஆதேசகாரி சஹ அயம் சர்வஜந்தோஹோ சம்முகஹ பரிதாபம் சமயதி அபிச்ச. மேலும் நம்ம புரிஞ்சுக்கணும், எஸ்ய சந்நிதௌ வாரணாத்ரீஸ்வரஸ்ய வரவித்தரண பூமா நித்யம் சதகுண பரிணாமஹ விலசதி வர்த்ததே பவதி பாதி, இதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த ரெண்டாம் பாகத்தில் கர்த்திருப்பதம் வந்து வர வித்தரண பூமான்னு தான் அர்த்தம். அதுதான் வரத்தை அளிக்கக்கூடிய அந்த பெருமை இருக்கின்றதோ அது 100 மடங்காக பெருகி காட்சி அளிக்கின்றதோ விளங்குகின்றதோ தாத்பரியம். அதனால் அதுதான் அது வரும். அது யாருடைய பெருமைன்னு சொன்னால் வாரணாதிரீஸ்வரஸ்ய, அந்த அத்திகிரி அருளாள பெருமானுடைய அர்த்தம். அவன் எங்கே இருக்கின்றான் கேட்டால் எஸ் சந்நிதோ, இவனுடைய அருகாமையில் அவன் இருந்து கொண்டு அந்த பெருமையை அவன் அடைகின்றான் அப்படின்னு தாத்பரியம். ஒரு அன்வயத்தை பூர்த்தி அவசியம்னா, சரணம் உபகதானாம் சோயம் ஆதேசகாரி அதுவா ஆதேசகாரி சஹ அயம் சர்வஜந்தோஹோ சம்முகஹ பரிதாபம் சமயதி யஸ்ய சந்நிதௌ வாரணாதீஸ்வரஸ்ய வரவித்தரண பூமா நித்யம் சதகுண பரிணாமஹ அஸ்தி பவதி வர்த்ததேன்னு அர்த்தம் இதுக்கு. ஆஹா, அந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஸ்துதி பண்ணியிருக்கார். யாரையும் விட்டு கொடுக்காம அனைவருக்கும் பெருமை ஏற்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் கவிகளுக்கு உண்டு, மகாகவிகளுக்கு உண்டு. அடுத்து 9 பத்து பத்தியங்களில் இந்த ஸ்துதியை பூர்த்தி பண்ணப்படுறார். அதை அடுத்ததில் பார்க்கலாம். ஸ்ரீமதே நிர்மாந்த மகாதேசிகாய நமஹ.